പഞ്ചടേ തവ പദാവനി പത്മരാഗൈ പ്രസ്ഥാന മാംഗല്യ ഹോമഹുദാശന ശ്രീ ശിരാഹുതം ഭവതി എത്ര വികൽപ്പഗംഗാ രംഗേശ്വരസ്യ രുചിര നഖരഗ്നിധാരാ. ലോകം 596 സമ്പദ്യതേ തവ പാവനി പത്മരാഗൈ പ്രസ്ഥാന മാംഗല്യ ഹോമഹുദാശന ശ്രീ ശിരാഹുതം ഭവതി എത്ര കൽപ്പഗംഗാ രംഗേശ്വരസ്യ രുചിര നഖരഗ്നിധാരാ. ശ്ലോകത്തില് ആത്മവാര ഹവിസ്ത സമർപ്പണം പണുവർക്ക് ഹോമാഗ്നിയാ പാതിരിയെ വന്നിട്ടായിട്ട് ഇന്ത്യ ശ്ലോകത്തില് അതേ ഇന്നൊരു വകയില ഹോമാഗ്നിയാ ഇന്ത്യ വന്നിക്കാർ സ്വാമി. ഇന്ത്യ സമ്പദ്ധ്യത പദാവനി പത്മരാഗൈഹി പദാവനി എമ്പെരുമാളുടെ എന്നാളുടെ തിരുവടിയെ പാതുകാക്കും പാതുകാറിയേ ഉനക്ക് പദാഗൈഹി പ്രസാന മാംഗല്യ ഹോമ ഉദാഹരണ ശ്രീ അവർക്ക് അർഹാന ശോകവും ഉണ്ടായിരിക്കുന്ന എന്ന അപ്പടിയും കേട്ടാ രംഗനാഥ്പ്രതാണ് അല്ല എന്ന യാതികളെ മിന്നഹോമം പണുവാ. அந்த சாதாரண மதத்துல கல்யாணங்களுக்கு பல காரியங்களுக்கு பரப்படாதக்க யாத்திராதாமன் பண்ணுவாங்க உண்டு. எதுக்கு க்ஷேமா அந்த யாத்திரம் திரும்பி வரணும் அப்படின்னு. அதுபோல எம்பெருமான் வெளியில ஏழி புறப்பாடு கண்டது அங்கங்க வேலை திரும்பி ஒழுங்கா யாரும் அப்படின்றதுக்காக என்ன நோயால ஹோமம் பண்ணலாம். அத மாதிரி ஹோமம் பண்ணி க்ஷேமா போகணும் இப்படலாம். இந்த இடத்துல அந்த ஹோமம் இங்கே பாலியினால நடக்கிறது அப்படின்னு எப்படின்னா பிரஸ்தானம் மகங்களில பிரஸ்தானம் அப்படியே புறப்பாடு அந்த புறப்படுவதற்கு மாங்கல்ய ஹோம போயிட்டு வந்து ஒழுங்கா வரணுமே நான் பிரயாணம் என்ன நடக்க முடியும் அதுக்காக புறப்பாடு என்ன நடக்கணுமேங்கிறதுக்காக மாங்கல்ய ஹோம் மங்களத்தை உண்டாக்குறான ஹோமத்தை யாகசாலையில பண்றான். அப்போ அந்த ஹோமத்துல பண்ற பொழுது அங்க ஹுதாசன ஸ்ரீன் அதெல்லாம் ஹோமம் தாரையெல்லாம் சேர்த்தாக்க உன்ன அக்னி ஜம்முனு ஜாலையோட அண்ணன் பலபலம் பிரகாசிக்கும். அந்த ஹோமாக்னி எப்படி பலபலம் பிரகாசிக்கிறதும் அதனுடைய சோதனைய பாதுகா தேவி நீ அடைகிறாய் அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்டவனாக்கேன் சிராகுதிர் பவதி அத்திர விகல்பகங்கா ரங்கேஸ்வரஸ் தெரிஞ்சதா நகரஸ்மிதாரா. சரி பாதுகா தேவிட்ட இப்ப என்ன ஹோமம் பண்றா உங்களுக்கு பாதுகா தேவிக்கு ஹோமாக்னியினுடைய சோதனை இருக்கு. அப்ப ஹோமாக்னி எப்படி ஹோமாக்னி வந்தது அப்படின்னு கேட்டவனாக்க அந்த பத்மராகின் பத்மநாத கற்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சிவப்பு அதுலேருந்து வெளியே கிளம்புகின்றான அழகான ஒளிகளும் சிவப்பா இருக்கும். அந்த சிவப்பு எப்படி இருக்கு என்ன அப்படியே ஜாலை விட்டு எரியது போல இருக்கு. ஆக பாதுகையானது அக்னி அதுலேருந்து ஜாலை விட்டு எரிவது போல இது நடக்கிறது எது அந்த ஜாலையானது ஒளியானது அது மாதிரி நடக்கிறது இருக்கு. பத்மநாதத்தினுடைய ஒளியானது ஜாலை மாதிரி இருக்கும். அந்த ஜாலையில இப்ப ஹோமம் பண்றான் என்ன மங்கள ஹோமம் பண்றான் என்ன ஹோமம் பண்றான் அப்படின்னு கேட்டோம்னா ஹோமம் பண்றதுக்கு ஒரு ஹவிசு வேணுமோ இல்லையா என்ன ஹவிசு அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு சொல்ற சீராஹுதி பவதி ஹோமம் நெய்ய ஹோமம் பண்ணுவா புரோடாசத்தை ஹோமம் பண்ணுவா பொடிய ஹோமம் பண்ணுவா அது போல சீரம் பாலையும் ஹோமம் பண்றோம் அதுக்கு உண்டு. அதனால இந்த அக்னியில பால ஹோமம் பண்றா அப்படின்னா இந்த பால் எங்கே வந்து வந்தது அப்படின்னு கேட்டவனாக்கிஷிரா நகரஸ்மிதாரா ரங்கநாதனுடைய திருவடி இங்கே பாதுகை இருக்கு இல்லையா பாதுகையிலேருந்து பாதுகையில ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்கு. பாதுகை அக்னி ஸ்தானத்தில் இருக்கான் அதுலேருந்து இழைக்கப்பட்ட ரத்தனங்கள்லேருந்து இருக்கக்கூடிய ஒளியானது பாதுகையிலேருந்து அக்னியிலும் ஏற்படக்கூடிய ஜால மாதிரி இருக்கு. அந்த ஜாலையில மேலே திருவடி இருக்கோ இல்லையோ திருவடியில பத்து திருவடியிலையும் பத்து நகங்கள்லையும் அழகாக பிரகாசிக்கிறது பத்து நகங்களும் அந்த நகங்கள்லாம் நல்ல வெளுப்பு அதனால வெண்மையான காஞ்சி அடிக்கிறது. இந்த பாதுகையிலேருந்து மேல வரமையான ஜுவாலை இருக்க அந்த ஜுவாலைக்கு நேர மேல இருக்கிற திருவடியினுடைய நகத்தினுடைய ஒளியானது போய் வீசுகிறது. நகம் எப்படி இருக்கு வெள்ளையிலேருந்து இருக்கு பால் மாறி இருக்கு அதனால பால ஹோமம் பண்றதோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. அதோடையும் கூட அது பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு கங்கையும் ஒழுப்பா இருக்கும் இல்லையா அதுக்காக இதுவும் சொரு நிகழ்ப கங்கா அந்த நகரஷ்மியானது நகரத்தினுடைய ஒளியானது கங்கை போல இருக்கு. கங்கை எப்படி கங்கை பெயர் பட்டது அதுவும் எம்பெருமானுடைய திருவிழிலேருந்து உண்டாச்சு. எம்பெருமாள்லேயும் திருவடியிலேருந்து உண்டான கங்கையானது எப்படி வெளுப்பா இருக்கோ அதே மாதிரி நகத்திலேருந்து இருந்த முடியான ஒளியும் வெளுப்பா இருக்கு. இது ஒரு இன்னொரு கங்கையோ அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கு. அடுத்து இந்த கங்கா ரூபான அங்க பாலா பால என்ன பண்றான், இந்த அக்னியெல்லாம் ஹோமம் பண்றார் அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கு. ரங்கேஸ்வரஸ்வரீரா நகரஸ்மிதாராம். ஆக எம்பெருமானுடைய திருவடி மேல இருக்கு, கீழே பாதையில இருக்கு, பாதையிலேருந்து பாதையோட அக்னி ரூபமா இருக்கு, அக்னியிலேருந்து பத்மநாபத்தினுடைய ஒளியானது ஜால மாதிரி கிளம்புறது. அந்த ஜாலையெல்லாம் எம்பெருமான் திருவடியில இந்த பத்து நகங்கள்ல கிளம்பக்கூடியதான வலுப்பான ஒளியானது கங்கை போல இருக்கு. அந்த கங்கை பார்த்தா பால் மாதிரி இருக்கிறது. அந்த ரஷ்மி தாரா அந்த நகத்தினுடைய ஒளியான தாரையானது பால் மாதிரி இந்த அவிசில இந்த ஹோம அக்னியில உயர்றது மாதிரி இருக்கு. ஆக இப்படி பால ஹோமம் பண்ணி ரங்கநாதனுக்கு மாங்கரியமான ஒரு ஹோமத்தை பண்றாரோ அப்படின்னு சொல்ல முடியா இருக்கு. ஒன்னு பார்த்தாக்க எங்கு பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தை. அமுஞ்சதாம் அருணயாவக பங்கலட்சுமி சோனாஸ்மனாம் தவ பதாவனி காந்தி யோகாது பத்மாசகாய பத பத்மநகாஸ்ரயந்தே சந்தியானுரஞ்சித சுதாகர பிம்பசோபாம். ஸ்லோகம் 597. அமுஞ்சதாம் அருணயாவக பங்கலட்சுமீம் சோணாஸ்மனாம் தவ பதாவனி காந்தி யோகாது பத்மாசகாய பத பத்ம நகாஸ்ரயந்தே சந்தியானுரஞ்சித சுதாகர பிம்பசோபாம். போன ஸ்லோகத்துல பிராதகாலத்துல சந்தியாகாலத்துல பெருமாள் வெளியில புறப்பட்டாரு என்று அதற்கு பிராஸ்தானிகமான புறப்பாட்டுக்காக மங்கள் உண்டாவதற்காக வேண்டிய ஹோமம் பண்றதாக போன ஸ்லோகத்துல வர்ணித்தார். இந்த ஸ்லோகத்துல ரங்கநாதன் புறப்பாடு கண்டபடி கடைசியா சாயங்காலம் சன்னிதிக்கு இருந்துவிடாது. இப்போ சாயங்கால சந்தியா காலத்தை வச்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியம் வர்ணிச்சார். அமுஞ்சதாம் அருணயாவக பங்கலட்சுமீம் சோனாஸ்மனாம் தவபதாவனி கஞ்சி யோகாது. பாதுகாப்பு பாதாவினி எம்பெருமானுடைய திருவடி பாதுகாக்கும் பாதுகாப்பு ஏன் இது எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனாக்க அருணயாவக பங்கலட்சுமீம் அமுஞ்சதாம் தவ சோனாஸ்மனாம். உன்னுடைய திருவிழி பாதையிலிருந்து கிளம்புற அந்த பத்மநாபத்தினுடைய சோபை இருக்க அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க அருணயாவக பங்கலட்சுமி சிவந்து இருக்கு. சிவந்துதான செம்பஞ்சு குழம்பு எப்படி இருக்குமோ அத மாதிரி இருக்கு. ஆக பத்ம சிவப்பு கற்களுடைய ஒளியானது சிவந்த செம்பஞ்சு குழம்புனுடைய சோபையை கொண்டதாக இருக்கு. அவள சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட சோபையை தரிசனம் இருக்க முடியான என்ன சோனாஸ்மனாம் சிவப்பு கற்கள் செம்பஞ்சு குழம்புடைய ஒளியை பெற்றிருக்கிறது சிவப்பு கற்கள். அந்த சிவப்பு கற்கள் அதனுடைய காந்தி யோகாது அதனுடைய சிவந்த காந்தி இருக்கோ சோக ஒளி அதனுடைய சம்பந்தத்தினால இப்போ நகங்கள்லாம் கூட என்ன ஆச்சுங்கன்னா செவந்து போச்சு. எப்படின்னா சஞ்சானுரஞ்சிய சுதாகர பிம்ப சோபாம். அந்த வெளுப்பா இருக்க முடியான நகமானது அதுலேருந்து ஒளி வீசுகிறது. அந்த ஒளியானது செம்பஞ்சு குழம்பு போல இருக்க முடியான சிவப்பு கற்களுடைய சோகையுடைய ஒளி இருக்க அந்த ஒளியில போய் இது சேர்றது. கீழேந்து வர ஒளியில மேலேந்து வர வெளுப்பு ஒளியானது போய் சேர்றது. சேர்ந்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க அது சிவந்த சந்திரன் போல இருக்குங்கிற எம்பெருமானுடைய நகம் சந்திரமண்டலம் போல அபிசந்திர ஆகாரமா இருக்கும். ஆக ரெண்டு சேர்ந்தா ஒரு சங்கரமா வச்சுக்கணும். அப்போ சந்திரன் போல இருக்கு. இந்த கால சாயங்கால வழியில சந்திரன் உதயமாறான சாயம் சந்தியில உதயமாகச்சு எப்படி இருக்கும் சந்திரன் அப்படின்னா சிவப்பா இருக்கும். கொஞ்சம் நாய் போனாக்கே அப்ப தான் ஒழுப்பாகும். அதனால உதய காலத்துல ஏற்படக்கூடிய சந்திரன் இருக்கும் இல்லையா அந்த சந்திரனுடைய ஒளிய இந்த நகங்களுடைய ஒளியானது பெறுகிறது. ஆக என்னாச்சு நகங்களுடைய ஒளியானது சந்திரபிம்பம் போல காட்சியளிக்கிறது. சந்திரபிம்பம் ஒழுப்பா இருக்கணும் அப்படின்னு கேட்டவனாக்க ஒரே காலத்தில் அது சிவப்பாக இருக்கும். அதனால் அந்த சிவப்பு ஒளியானது அது மேலே வீசிட்டு அப்படினாலே சாயங்கால காலத்தில் என்ன உதயமாக இருக்கும்போது சந்திரன் எப்படி சிறப்பாக இருக்குமோ அதே மாதிரி இந்த நகரஷ்மி இருக்கு, மாசத்திலிருந்து உண்டாகக்கூடியதான வெண்மையான சந்திரன் இருக்கு, அதுவும் கூட அந்த காந்தியினால செம்மஞ்சு குழம்புன்ற ஒளியுடைய பத்மநாபத்தினுடைய சோபையோட சேர்ந்தபடினால இதுவும் சவந்து போயிருக்கு. ஆனா சிவந்த சந்திர மண்டலம் போல காட்சி அளிக்கிறது எம்பெருமானுடைய இந்த சந்திர சோபை. ஆகா எம்பெருமானே பாதுகா தேவியே, உன்னுடைய பெருமையினால உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காந்தியில இந்த பெருமானுடைய நகைக்காந்தி சேர்ந்து அது பல சந்திரங்கள் சந்திர மண்டலங்கள்லாம் சூழ்ந்திருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக அழகான ஒரு காட்சியை தருகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் வர்ணிக்கிறபடி. ஸ்தானே தவாச்சித பதாவனி பத்மராகாம் தேஜோமயா பிரசமயந்தி தமோ மதீயம் சித்திரம் ததேது தீஹ எஜ்ஜனயந்தி நித்யம் ராஜாத்மகே நமஹசா ரஜசோ நிவிருத்திம். ஸ்லோகம் 598. ஸ்தானே தவாச்சித பதாவனி பத்மராகாஹா தேஜோமயாஹம் பிரசமயந்தி தமோ மதீயம் சித்திரம் ததேது தீஹ எஜ்ஜனயந்தி நித்யம் ராஜாத்மகே நமஹசா ரஜசோ நிவிருத்திம். பாதுகையானது பத்மநாபத்தக்களால அழகாக பிரகாசிக்கிறது. அப்படி பாதுகையை தினந்தோறும் யாராரு சேவிக்கிறாளோ அவளுக்கு ரஜோகுணமும் தமோகுணமும் அறையிலே ஒழிந்து போகும். இப்போ ரஜோகுணம் தமோகுணம் போனாக்க சத்துவகுணம் தலையெடுக்கும், அவெல்லாம் பரம சாட்சிகளாக விளங்குவார்கள் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார், சேஷையை வச்சிருந்து சமக்காரமாக ரஜோகுணம் தமோகுணம் போகணும், தமோகுணம்னா போகட்டும், ரஜோகுணம் எப்படி போகும், அந்த ரஜோகுணத்தையும் போகிறதுனா அது ஆச்சரியம் தானே அப்படின்னு ஸ்லோகத்தில் பேசுறார். இப்ப ஸ்லோகத்தை பார்ப்போம். ஸ்தானே தவாச்சிர பதாவினி பத்மராகாஹம் தேஜோமயாஹம் பிரசமயந்தி தமோ மதீயம். அச்சுத பதாவினி தன்னை அறிந்தவர்களை கைநழுவ விடாமல் காப்பாற்றுகின்ற ரங்கநாதன் இருக்கானே அவனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே தவ பத்மராகாஹம் உனக்கு இழைக்கப்பட்ட பத்மராகக்கள் இருக்கிற கேள்வி நிறைய பத்மராகங்கள் இழைக்கப்பட்டிருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்கு, தேஜோமயாஹா சூரியனை போலவும் அக்னி போலையும் பல பல பலனும் ஒளியை வீசுறது அந்த பத்மநாக கற்கள். அப்படி பத்மநாகர்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க பிரசமயன் தீரமாமதீயம் என்னுடைய தமசு இருக்கேன், அந்த தமசா போக்குறது. ஒளி இப்போது என்ன பண்ணும், இருட்டு இருட்டு இருந்தால் இருட்டு இருக்கிறதுல ஒளி வந்ததுனாக்க ஒளியானது இருட்டை போக்கும் இல்லையா. அதனால தமாமதீயம் என்னுடைய தமச அப்படின்னா தமோ குணத்தேன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு காலத்தில் தமான்னா இருட்டுன்னு அர்த்தம். அந்த இருட்டை பிரசனையஞ்சி போக்குகின்ற போக்குறதுன்னு சொன்னா இது நியாயம் ஒத்துக்கிறேன். உசிதந்தான் தெரியா வெளிச்சம் என்ன பண்ணா இருக்க போக்கும். பத்மநாபத்திற்கு ஏற்படக்கூடிய தேஜஸ் என்ன பண்றது, என்னுடைய இருட்டெல்லாம் போக்குறது அப்படின்னு சொன்னா அது சந்தோஷம் ஏற்றுக்கக்கூடியதான். ஆனால் சித்திரம் ததேவதிஹய ஜனயந்தி நித்யம் ராகாத்மகே நமஹசாம் ரஜசோ நிவிருத்தியம் ஆச்சரியம். இப்ப நீ சொல்றது என்னன்னு கேட்டா ஜனயந்தி நித்யம் ராஜாத்மகே நமஹசாம் ரஜசோ நிவிருத்தியம் இந்த பத்மநாபர்களுடைய ஒளியினாலே அதை சேவிக்கிற காலத்துல நம்மளுக்கு ரஜசா நிவிருத்தியம் ரஜோகுணத்துக்கு நிவிருத்தி வருது அப்படின்னு சொன்னான். அது எதனால வருது, மகசான் பத்மநாபர்கள் இருக்கமையான மகசு இருக்கேன் அதாவது ஒளி, அந்த ஒளியினால ரஜோகுணமும் நமக்கு போறது அப்படின்னு சொன்னார். ரஜோகுணம் போறதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு இங்க கேள்வி. ஏன் கேட்டோம்னாக்கே ராகாத்மகே நமகசான் அந்த ஒளி இருக்கு, அந்த ஒளி எப்பேற்பட்டது ராகாத்மகம் ராகஸ்வரூபமானது. ராகம்னா சிவப்புன்னு ஒரு அர்த்தம், அதனால ராகஸ்வரூபம்னா ஒளியானது சிவப்பா இருக்குன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு ராகம் ராகங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் ஆசைன்னு அர்த்தம். சரிங்களா, ஆசையை உண்டு போகணும்னு அர்த்தம். ஆக அந்த சேகையை வச்சுட்டு இங்க கேள்வி கேட்கிறார். அது ராகாத்மகமா இருக்க இந்த ஒளியெல்லாம் அப்படின்னா அர்த்தம் அது நல்ல சிறப்பா இருக்குன்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி ஆசையை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குன்னு ஒரு அர்த்தம். சரிங்களா, ஆசை உண்டானாக்க அந்த ஆசையானது ரகசியம் எங்கேயாவது போக்குமா? ரஜோகுணங்கள் என்ன பண்ணோம், ஆசையை உண்டு பண்ணோம். அந்த அது கிட்ட இருக்கான மனசு என்ன, அதுவும் ராகாத்மகம், அதுவும் ராகாத்மகம். இவங்கிட்ட ரஜோகுணமும் ராகாத்மகம். ரஜோகுணங்கிறது ராகத்தான் உண்டு பண்றது அப்படின்னா ஆசையை உண்டு பண்றதுன்னு அர்த்தம். இங்க அங்க ராகம்னா ஒளியன் அர்த்தம். அப்படி ரெண்டு அர்த்தத்தில் வச்சுக்கணும் இங்க பேசுறோம். ஆகையினால அந்த நிச்சயம் ராகாத்மகமாக இருக்கக்கூடிய, அதாவது சிவந்த ஒளியோடு கூடியதா இருக்க முடியாத உன்னுடைய பத்மநாபமாக இருக்கக்கூடிய ஒளியானது இருக்கேன், அந்த ஒளியினால ரஜோகுணத்துக்கு நிவர்த்தி போகும் சொல்றது எப்படி தகம்? ஏன் கேட்டாக்க ரஜோ ராகாத்மகம் வித்தியின் கீதையில ரஜஸ ராகாத்மகம் சொல்றான். அப்ப ராகாத்மகம் போச்சுனாக்க இந்த குணமும் போக்கடிக்க வேண்டிய குணமும் ராகாத்மகம். போக்கடிக்கிறதுக்கு காரணமா இருக்க முடியாத ஒளி இருக்கு, அதுவும் ராகாத்மகம். அதனால ராகாத்மகமான ஒளியினால ராகத்தை போக்குறதுனாக்க இங்கே போக்குறது இங்கே சம்பவிக்கும், ஒழிச்சு ஒழிச்சத்தை போக்குமோ, அது மாதிரி ராக ராகத்தை போக்குமோ அப்படின்னா அப்படின்னா சிவப்பு சிவப்பு போக்காதுன்னு அர்த்தம். நாங்க ரஜோகுணத்தினால ஆசையை உண்டு பண்றது, அந்த ஆசைய என்ன எங்கே போக்குறது என்று பற்றதா இருக்கா. அதனால அந்த சேவையை வச்சுருந்து ஆக தமோகணத்தை போக்குறதுங்கிறது நியாயம், ரஜோகுணத்தை போக்குறதுங்கிறது முடியாது. ஏன்னா இந்த ஒளியானது ராகாத்மகமாக இருக்கு அப்படின்னா சிவப்பாக இருக்குன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தமானது ஆசையாக இருக்குன்னு அர்த்தம். அதனால ஆசையா இருக்கிறது எங்கேயாவது ராகங்கிற நேரத்தை ரஜோகுணத்தை போக்குமோ, ரஜோகுணமானது ஆசைன்னு வீட்டையே சொல்றது. அதனால ஆசை ஆசையை போக்காதுன்னு விரோதம். சமாதானம் என்ன, அந்த ஒளியானது இந்த ராகத்தை இந்த ஆசை நம்முடைய ஆசையை போக்குறதுங்கிறது சமாதானம். அதுதான் அழகா சொன்ன சித்திரம் தேவது. ஆக ராக ராகத்தை போக்குறதுன்னு சொல்றது இருக்க இது ஆச்சரியம் என்று பேசினார். ஆக மொத்தம் இந்த ஸ்லோகத்துல என்ன பத்மநாபத்திற்கோட கூடின பாதுகாதியை செலுத்துவதனால ஒவ்வொருவருடைய ரஜோகுணமும் சமாகுணமும் போகிறது. இது ரெண்டும் போனா மரம் சாத்விகாராக அவர்கள் ஆவார்கள், சாத்விகளாக இருக்கிறவா உபாயத்தை பண்ணி மோட்சத்தை அடைவார்கள் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய திருவருடம் சுவாமி தெரிகிறது. பத்மாதராந்தர நிகாசி நிரங்கபர்த்து பதாவனி மதுரூனி பதாரவிந்தே சுணோபலஜுதிமயீம் சுபக பிரசாராம் மன்யே விதர்ஷி மகதீம் மதராகசோபாம். ஸ்லோகம் 599. பத்மாதராந்தர நிகாசினி ரங்கபர்த்து பித்வா பதாவனி மதுரூனி பதாரவிந்தே சோணோபலஜுதிமயீம் சுபக பிரசாராம் மன்யே விதரிஷி மகதீம் மதராகசோபாம். ரங்கநாதன் கோவிலுக்கு திரும்பி வேகமாக இருந்து வருகிறார், அதை வர்ணிக்கிறார்கள். அப்போ திருவிழி எப்படி இருக்கு, வேகமாக வருது பாதுகையானது வேகமாக ரங்கநாதன் அழைச்சிட்டு வருது. ஏன் அந்த வேகம் அவளுக்கு வந்தது அப்படிங்கிறத அழகாக உத்தரேஷம் பண்றாரு சுவாமி தேசம். இங்க எம்பெருமானுடைய திருவிடி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா பத்மாகராந்தர விகாசினி ரங்கபர்த்து பதாவணி எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருவிடியை பாதுகாக்கும் அதுகாதேவியே ரங்கபர்த்து பத்மாகராந்தர விகாசினி பதாரவிந்தேன். ரங்கபர்த்து ரங்கநாதன் அவனுடைய பதாரவிந்தம். பதாரவிந்தம்னா எப்போது என்ன சொல்லுவோம், தாமரை மலர் ரோந்த திருவடின்னு நம்ம அர்த்தம் பண்ணுவோம். இந்த இடத்துல பதங்களாக அரவிந்தம் தாமரை பூ அப்படி அர்த்தம் பண்ணணும். இப்போ ஆனா பதாரவிந்து எம்பெருமானுடைய திருவிழாகிற அரவிந்தம். அந்த அரவிந்தம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்கே ரொம்ப அண்ணா இருக்கு. ஏன் அண்ணா இருக்குன்னு கேட்டா பத்மாகராந்தர விகாசினி, பத்மாகராந்தர விகாசினி. பத்மாகரங்கிறது ரெண்டு தினசான அர்த்தம், பத்ம ஆகரம் ஒரு அர்த்தம், பத்னா, பத்மா கராந்தர அப்படின்னு ஒரு அர்த்தம். அது பத்மா கராந்தர விகாசினா பத்மான்னு ஆறு மகாலட்சுமி. அவளுடைய கரான்னா அவளுடைய ஒரு கைகள், அதனுடைய அந்தர நடுவில் விகாசினி பிரகாசிக்கிறது. அதாவது எம்பெருமான் ரங்கநாதனுடைய திருவடிய ராட்சி பிடிச்சு விடுறான். தன் இரு கைகளாலும் பிடிச்சு பிடிச்சிருக்கா, பிடிச்சு விடுற காலத்தில் அந்த இரு கைகளுக்கு நடுவே என்ன இருக்கு, இந்த எம்பெருமானுடைய திருவடி இருக்கு. அது எப்படி இருக்குன்னு கேட்டால், ராட்சி பிடிக்கிறதுனால விகாசினி அழகாக பிரகாசிக்கிறது. எப்படி பிரகாசிக்கிறது அப்படின்னு கேட்டால், இதுலேயே சொன்னார் பத்மாகரந்தர விகாசினி. பத்மாகரம்னா தாமரை பொய்கள், தாமரை குணம், அதனுடைய அந்தர நடுவில் அப்படின்னு அர்த்தம். ஆழமான இடத்துல விகாசினி நன்ப மலர்ந்த பதாரவிந்தேன் எம்பெருமானுடைய திருவிடியாக தாமரையும் தான். ஆக ஆழமான இடத்துல வந்து தாமரை மலம் மலர்ந்ததுன்னா பெருசா இருக்கும், நன்னா அது ஒளிவேகமாக நல்ல சிறந்த ரூபில் ரொம்ப அழகாக காட்சி அளிக்கும். சரிங்களா, அப்படியே ஏற்பட்ட தாமரை மலர்வோ தாமரை மலர் தான் இது எம்பெருமானுடைய பத அரவிந்தன். எம்பெருமானுடைய திருவிழாக அரவிந்தன் திருவடி தாமரை. அந்த திருவடி தாமரை அது பிரகாசிச்சு அது மலர்கள் அல்லவா, அது மலர்ந்த பொழுது அதுக்குள்ள இருக்கக்கூடிய தேன் அது நிறைய சேர்ந்திருக்கும். அது பீத்வாபதாவணி மதுவனி, மதுவனி பீத்வா காட்டி பது. அது என்ன பண்றான், அந்த திருவடி தாமரையில் இருக்க முடியாத இந்த அழகான தேன் இருக்க, ருச்சியான தேன், அதை முழுக்கலும் பருகிறான். மதுவனின்றதுக்கு தேன் ஒரு அர்த்தம், கல்லுன்னு ஒரு அர்த்தம். சரிங்களா, அந்த தேனாகிற கல்ல பருகிறான். பருகினா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அது பருகிட்டு நடக்கிறான். ஆக பருகிட்டு நடந்தாக்க கல் குடிச்சவா நடந்தா எப்படி இருக்கும் சரிங்களா, அதை இங்க காட்டுறான். சோனோபலத்திருமையின் சுபக பிரச்சாரம், அந்த லோகத்தில் கள்ள குடிச்சும் தாறுமாறமாக அப்படி இப்படி காலை வச்சு நடப்பான். ஆனா பாதுகாதேவியுடைய நடை எப்படி இருக்குன்னு கேட்டார், சுபக பிரச்சாரம். சுபகம்னா மிக அழகாக மங்களமான பிரச்சாரம் நடையுடையதா இருக்கு, ரொம்ப அழகாக நடந்து வரான். சரிங்களா, அந்த நடை எப்படி இருக்குன்னு கேட்டார், சோனோபலத்திருமையின். சோனோபலம்னா பத்மநாகத்திற்கு பாதுகாப்பில் இழைக்கப்பட்ட கற்கை, அதனுடைய துதிமையும் அதனுடைய ஒளிமயமாக இருக்கு. ஏன்னா அவள் வேகமா பெருமாள் ரங்கநாதன திருப்பி அரசின் வர காலத்தில் அவளுடைய பத்மாகரத்து இதனுடைய ரத்ன கற்கள் இருக்கும், சிறப்பு கற்கள், அந்த கற்களுடைய ஒளியும் அவளை சூழ்ந்து கொண்டே இருக்கும் அல்லவா, அப்படி அந்த ஒளிமயமாக இருக்கு அவளுடைய நடை. இன்னும் அப்படி இருக்குன்னு கேட்டால், மன்னி பரிசு மகிழும் மலராக சோபாம். இப்போ இந்த பாதுகாதேவி ஏற்கனவே அந்த ரத்ன கற்களினுடைய சிவகுதினால சிவப்புனால சிவந்திருக்கான். இப்போ எம்பெருமான் திருவடியாங்கிற தாமரையில் உள்ள மதுவை குடிச்சிருக்காளா, இப்போ மதுவை குடிச்சிருக்காங்க, தேனை பருகிருக்கான், அல்லது கல்லை குடிச்சிருக்கான். அதனால இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா, லோகத்துல கல்லை குடிச்சா முகம் சிவந்திருக்கும், கண்ணங்கள்லாம் சிவந்திருக்கும்னு சொல்லுவான். அது போல அந்த மதுவை பருகினால இந்த பாதுகாதியானவர் இப்ப எப்படி கேட்டான், மதராக சோபாம். மதம்னா அந்த மயக்கம், சாப்பிட்டதுனால கல்வி சாப்பிட்டதுனால ஏற்படக்கூடியதான ஒரு மயக்கம், அதனால ஏற்படக்கூடிய ராகம்னா சிவப்பு. ஆக ஏற்கனவே ரத்தனங்களுடைய கற்கனால ஒரு சிவப்பு இருக்கு, அதை விட இப்போ மது பரிசனத்தினால் ஏற்படக்கூடிய சிவப்பு அங்கே பாதையில் இருக்கு. அப்படியே அழகான சோபையுடைய சோபை இருக்கு, அந்த சபையை அப்படி உயர்ந்ததான அந்த அழக நிபரிசி நீ தரிக்கிறாய், ஆனா அந்த அழகோடு நீ ரங்கநாதன அரசின் வரா என்று மன்னே என்று தான் உத்தரவிசிக்கிறோம். அதாவது உன்னுடைய நிலையை பார்த்தா அழகாக இருக்கு, ஆனா கொஞ்சம் தளர்நிலையா இருக்கு, தளர்நிலையா இருக்கிறதுனால குடிச்சவனுடைய நடபோடு இருக்கு. மற்றவாள் குடிச்சாலும் கண்ணாப்பா நடப்பான், ஆனா நீ வைக்கிற நட அழகாக இருக்கு, அது ரத்தமயமா இருக்கு. அவளுக்கு எப்படி அவளுக்கு கண்ணங்கள்லாம் சிவப்பா இருக்குமோ, முகம் சிவப்பா இருக்குமோ, அது மாதிரி நீயும் அந்த உயிரினத்தினால சிவப்ப தவிர அதிகப்படியாக மதுரை படிவத்தினால அதனுடைய சேப்பும் உங்கள்கிட்ட இருக்கு. அப்படி சேப்போட வரல பார்த்தாக்க உன்னுடைய நடையா நடையாண்டு நடையாளர்கள் மிக உசந்ததாக அன்பாக இருக்கிறது. அதோட ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுக்கு நடை அழகு என்று சொல்வார்கள். ரங்கநாதன் எழுந்துள்ள பொண்ணுங்கிற காலத்துல அவர்கள் சிவாந்தாங்கி போடுற நடையே மிக அழகாக இருக்கும். அதனால அந்த நடை பாதை சேர்ந்தது, பாதையினுடைய சேர்ந்தது. அதனால அப்பேற்பட்ட நடை அழகோட கூட கோவிலுக்கு திரும்பி வருகிறான் அரிசிங்களா பெருமாள பாதுகா தேவி என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேவிக்கு நான் அனுபவித்தபடி